பக்த ஹரிபாத யுகலம் யுகலம் தவனீய பாதுகே வயோ மோஜயதி சம்சிதானாம் புண்ணியா புண்ணியமய சங்கரா யுகலம். ஸ்லோகம் 780. பக்த ஹரிபாத யுகலம் யுகலம் தவனீய பாதுகே யுகயோ மோஜயதி சம்சிதானாம் புண்ணியா புண்ணியமய சங்கரா யுகலம். தபனீய பாதுகே சங்கமயமான பாதுகைகளே, நீங்க இருக்கல, நீங்க எப்படிப்பா யுகயோ யுகலம், நீங்க ரெண்டு பேரும் இரட்டையர்கள், ரெண்டு பேராவே சேர்ந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றீர்கள். கைங்கரியம் பண்ணி என்ன பண்ற, பெருமாளை எல்லாரும் வந்து சேவிச்சு அதனால எல்லாரும் க்ஷேமத்தை அடையணும் என்பதற்காக பெருமாளை என்ன பண்ற, நீங்க உங்களுடைய பாதுகைகளால நீங்க என்ன பண்ற, பெருமாளுடைய திருவடியை கட்டி பெருமாள் ஒரே இடத்துல இருக்க முடியாத பண்ணி வந்து எல்லாரும் காலில் வந்து விழுந்து சேவிக்க, திருவடியில் விழுந்து சேவிக்க முடியாத பண்ணி வந்துடல, எல்லாரையும் நீங்க காப்பாத்துறீர்கள். அதனால பத்த ஹரிபாத யுகலம், உங்க என்ன பண்றீங்க, ரெண்டு பேரும் கெட்டியா பெருமாள் திருவடியை பிடிச்சிட்டு இருக்காங்க. பெருமாளுடைய பிடிச்சுக்கிட்டு பெருமாள் அனந்தங்கிட்ட போக விட்டாம ஒரே இடத்துல மண்டபத்தில் இருக்க முடியாத பண்ணி வந்தவெல்லாம் ஓடி வந்து சேவிக்க முடியாத பண்ணி அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்குறீர்கள் நீங்கள். அதனால எம்பெருமானுடைய திருவடியை நீங்கள் கட்டிக்கிட்டு அல்லது பிடித்துக்கொண்டு அவளுக்கு க்ஷேமத்தை உண்டு பண்றீர்கள். என்ன சேவத்தை உண்டு பண்றீர்கள் அப்படின்னு கேட்டோம்னாக்க, மோஜயதி சம்சிதானாம் புண்ணியா புண்ணியமய சங்கராயுகலம். ஆஸ்திரேலியாவில் வந்த பக்தாள் இருக்காள், அவளுக்கு கையில ரெண்டு விலங்கு போட்டிருக்கு, ரெண்டு விலங்கு கையில ஒரு விலங்கு காலையும் விலங்கு போட்டுருக்கு வச்சுக்கோங்க. அந்த ரெண்டு யுகலம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா, யுகலம்னா ரெட்டைன்னு அர்த்தம். ஆக புண்ணியம், மனுஷன் புண்ணியத்தையும் புண்ணியமும் கூடாது பாவமும் கூடாதுங்கிறார். பாவம் என்ன பண்ணும், நமக்கு நரகத்தை கொடுக்கும். புண்ணியம் என்ன பண்ணும், சொர்க்கத்தை கொடுக்கும். சொர்க்கத்தை கொடுத்தா நமக்கு பசுபுத்திராதிகள், தானியங்கள், ஐஸ்வர்யங்கள், வீடு வாசலெல்லாம் கொடுத்து நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது பண்ணும். ஆனால் பெருமாள் அடையிறதுக்கு வழி இல்லாம பண்ணிவிடும், இந்த சுகத்திலேயே ஈடுபட்டு இதுவே தேவையில்ல போல் இருக்கு அப்படின்னு இருந்துருவான். அப்புறம் மறுபடியும் திரும்பி மறுபடியும் பிறக்க ஆரம்பிச்சு, மறுபடியும் இந்த சரீரம் போச்சுன்னா மறுபடியும் பறக்க வேண்டியதாக வந்துடும். அதனால நமக்கு பாபம் எப்படி கருதலோ அதே மாதிரி புண்ணியமும் நமக்கு கருதல். அதனால புண்ணியத்தையும் போக்கணும் பாபத்தையும் போக்கணும். புண்ணியத்தினால இருக்கிற செங்கரி என்ன, தங்கத்தினால விலங்கு போட்டாப்புல இருக்கு புண்ணியத்தினால, பாபத்தினால வருது விலங்கு என்ன, இரும்பு விலங்கு. இரும்பு விலங்கா இருந்தான்னா, தங்கத்தினால் ஆகப்பட்ட விலங்கா இருந்தான்னா, எந்த வளங்கா இருந்தாலும் நம்மால் நடக்க முடியாது, காரியம் செய்ய முடியாது இல்லையா. அதனால புண்ணியத்தினால் ஏற்பட்ட விலங்குகளையும் பாபத்தினால் ஏற்பட்ட விலங்குகளையும் போக்குகின்றாய் நீ அப்படின்னார். அப்படின்னா புண்ணியமே செய்யக்கூடாதா சார் அப்படின்னு கேட்டா, புண்ணியகர்மாக்கள் நிறைய சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு, அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் சொல்லியிருக்கு. புள்ள குட்டிகள், பசுபுத்திரங்கள், தானியங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு, வீடு வாசல் எல்லாம் கிடைக்கணும்னா ஒவ்வொன்றுக்கும் யாகங்கள் சொல்லியிருக்கு. ஆனா அந்த புண்ணியகர்மாக்கள்லாம் அப்படியே அந்த ஒரு அந்தந்த பலத்தை ஓடணும்னு நம்ம கேட்டு சங்கல்பம் பண்ணிட்டு அது மாதிரி அந்த கர்மாக்கள் எல்லாம் பண்ணாமல் எல்லாவற்றையும் பகவத்ரீ தீர்த்தம் எம்பெருமானுடைய உழப்புக்காகவே நான் பண்றேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி கொண்டு புண்ணிய காரியங்கள் எல்லாம் பண்ணா அதுக்கு அந்த பலம் தான் வராது. பின்ன எம்பெருமானுக்கு உகப்பு ஏற்பட்டு நமக்கு சேமத்து கொடுப்பார் பெருமாள். ஆகையினால அது மாதிரி செய்யப்பா அப்படி ஒருவேளை அந்தந்த பலங்களை உத்தேசித்து நம்ம பண்ணியிருந்தோமே ஆகியால் அது நமக்கு விலங்காக போறது தங்க விலங்கு தெரிஞ்சுதான். அந்த தங்க விலங்கையும் வெட்டி எரிஞ்சுடுறது இது, அதே மாதிரி இரும்பு விலங்கையும் வெட்டி எரிஞ்சுடுறது இது அப்படின்னா, புண்ணியா புண்ணியமய சிங்களாயுகலம், புண்ணியரூபமான செங்கிலின் விலங்கு, அபுண்ணியம் பாவரூபமான விலங்கு, இது ரெண்டையும் ஆக புண்ணியாபுண்ணியமாகிற இரட்டைகளை விளக்குறது. ஆக பாதியாகிற இரட்டைகள் புண்ணியாபுண்ணியங்களாகிற இரட்டையை விளக்குறது நமக்கு அப்படின்னா, அது என்ன பண்றது, எதுனால் எப்படி விளக்குறது அப்படின்னு கேட்டவனாக, பத்த சரிபாதயுகலம், எம்பெருமானுடைய ரெண்டு திருவிழிகளையும் பிடிச்சுட்டு இருக்கு. அதான் எம்பெருமானுடைய திருவிழிகளாகிற இரட்டையை தான் பிடித்துக் கொண்டு என்ன பதிகளாகிற இரட்டைகள் நம்முடைய புண்ணியபாவங்களாகிற இரட்டைகளை போக்குகிறது. அப்படி மோட்சிதான் நரேந்திரருடைய பாவ புண்ணியங்கள் எல்லாம் போக்கி நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறது. அதனால் இதுல ஒரு அருந்து என்னன்னு கேட்டதுனாக்க, எது கட்டுறதோ அதுவே கட்ட விடுவிக்கிறது என்று சுவாரஸ்யமாக சாதிக்கிறார். பாவு என்ன பண்றது, எம்பெருமானுடைய திருவடியை கட்டுறது, கட்டி பெருமாளை வந்து எல்லாரும் சேவிக்க முடியாத பண்றது. அதே சமயத்துல அதே பாவு என்ன பண்றது, பெருமாளை சேவிச்ச உடனே பெருமாள் அனுகிரகத்தை வாங்கி கொடுத்து வாழ்க்கு அவளுக்கு இருக்க முடியாத புண்ணிப்பாவம் மாற கட்ட விளக்கிறது. ஆக எது தாம் கட்டி பெருமாளுடைய கட்டையும் விளக்கிறது, கட்டுவதே கட்டை விளக்குகிறது என்று ஒரு சுவாரஸ்யமாக இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதித்தபடி. மேலும் ஒரு மோட்சத்துக்கு போகணும்னு சொன்னாக்க அவளுக்கு தடையா இருக்கிறது இவர்கள் செய்த பாவமும் புண்ணியங்களும். அதைத்தான் சுதி சொல்றது, சதா வித்வான் புண்ணிய பாவே விருய நிரஞ்சன பரமம் சாமியமு பைதி என்று. வித்வான் எம்பெருமானத்தில் யார் பக்தி பண்றானோ அவன் புண்ணிய பாவங்களை எல்லாவற்றையும் போக்கிவிட்டு அதனால் நிரஞ்சனா எந்தவித தோஷமும் இல்லாமல் பரமசாமியும் உபயிதி எம்பெருமானோட பரமசாமியத்தை திருவிழுண்டத்து போல சென்று பெருமாளை போலேயே ஆனந்தமய அனுபவம் பண்ணிட்டு பண்ணி மீண்டும் திரும்பாத ஒரு உகந்த இத சொத்து லோகத்தை அடைஞ்சு சீர்வீட்டு லோகத்தை அடைஞ்சு சந்தோஷப்படுறா மோசத்தை அடையறா என்று சுதி சொல்லுகிறது. ஆகினால அந்த புண்ணிய பாவங்களை போக்குறது இதனுடைய கடமையா போச்சு, நமக்கு முக்கியமா போச்சு, அது இந்த பாதையை செய்யறது என்று இந்த ஸ்லோகத்துல துந்த பத்திய மூன்று துந்த சப்தத்தை எல்லாம் யுவ சப்தத்தை போட்டு அழகாக முடிச்சாரு இந்த ஸ்லோக சுவாமி தேசியம். அனுரோரணியசீம் விஷ்ணோ மகதோ விமகீயசீம் பிரபத்தே பாதுகாம் நித்யம் தற்பதே நைவ சம்ஹிதாம். ஸ்லோகம் 781. அனோர் அணியசீம் விஷ்ணோ மகதோ விமகீயசீம் பிரபத்தே பாதுகாம் நித்யம் தற்பதே நைவ சம்ஹிதாம். போன ஸ்லோகத்துல ஆதிசேஷன் அவதாரமான பாதுகா தேவியானவள் இரண்டு திருவடிக்கேற்ப இரண்டு திருமியை எடுத்துக்கிண்டு இரண்டு பாதைகளாக எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி எல்லோருக்கும் சேமத்தை உண்டு பண்ணுகிறாள் என்று சாதித்தாயிற்று. இந்த ஸ்லோகத்துல அப்படி இரண்டு ரூபம் முடிச்சிருக்கமையான பாதுகா தேவி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமானுடைய திருவடி எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கா. எம்பெருமான் திருவடி சின்னதாக இருந்தால் பாதுகையும் சிறியதாக இருக்கும், எம்பெருமானுடைய திருவடி பெரிதாக இருந்தால் பாதியும் பெரியதாக இருக்கும். எப்போ எம்பெருமான் ராவணாவதாரம் எடுத்தார், ராவணாவதாரம் எடுத்தும் போது உள்ள குட்டி கை குட்டிக்கால் அப்படி சிறியதாக சென்று குள்ளனாக வந்தார் யாகசாலைக்கு. அப்போ திருவடி சிறியதாக இருந்தது, அதற்கேற்ப இதுவும் பாதுகை சிறியதாக சிறிய உருவத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதே பெருமாள் திருவிக்கிரமாக அவதரித்து உலகத்தெல்லாம் வளர்க்கின்ற காலத்துல அப்போ ரொம்ப பெரிசா இருந்தது, அப்படி பெரிசா இருக்கிற திருவுடைய ஏற்ப இதுவும் பெரிய ரூபத்தை எடுத்துக்கிட்டு இருந்தது. அதனால திருவுடையினுடைய அமைப்பு எவ்வளவோ அதே மாதிரி பாதியினுடைய அமைப்பும் அப்படியே இருக்கும் என்று தன்னியை தன்ன அமைப்புன்னு அர்த்தம். திருவுடைய போன்ற அமைப்பு அதுக்கு ஏற்ற அமைப்புடையதாக இந்த பாதியானது இருக்கிறது என்று சாதித்தார். இடத்துல வேதத்தினுடைய வாக்கியத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அனோரணியசீம் மகதோ மகியசீம் சாதித்தார். அனோரணியான் மகதோ மகியான் என்று வேதம் பேசுகிறது. எம்பெருமான் எப்பேற்பட்ட எம்பெருமானுடைய சுரூபம் இருக்கேன், பகவத் சுரூபம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டவனாக்க, அனுமான சுரூபம் எது உடையது இருக்கோ அதை விட இன்னும் அணியசாக சின்னதாக இருக்கு, மகத்தாக இது இருக்கோ அதை விட பெரியசாக இருக்கு. எப்படின்னு கேட்டவனா, நம்முடைய ஹிருதய குகை இருக்க, ஹிருதய குகை மிகச்சின்னது சரியது, அப்பேற்பட்ட இடத்துல இது அணியசாக எம்பெருமான் என்ன பண்றோம், அதுக்குள்ள அந்தரியாமியாக அவதரிக்கிறான், அந்த ஹிருதய குகைக்குள்ளே அவதரிக்கிறான். ஆக அணுவான ரூபாய் குகையில அதை விட அணியசாக பெரிய உருவத்தை எடுத்துட்டு அதுக்குள்ளேயே தங்கி நமக்கு அந்தரியாமியா இருந்து அனுகிரகிக்கிறான். மகதோமகியான் அப்படின்னு சொன்னோம்னா அவன் மகதா பெரிசா இருக்கிறது ஆகாஷாதிகள்லாம் எங்கும் வியாபித்திருக்கிறது, அதை விட பெரிசாக இவன் இருக்கான். அதனாலதான் விராட் சுரூபமாக திருவிக்ரம அவதாரம் எடுத்த பொழுது அந்த விராட் சுரூபத்தை காட்டிலும் இன்னும் பெரிசா என்ன பண்றான், மற்ற வஸ்துக்களை காட்டிலும் இன்னும் பெரிசாக அவன் சுரூபத்தை எடுத்தான் என்பருமான்னு சொல்றது. அப்படி பாக்குற காலத்துல அதே மாதிரி பாதுகையும் இப்படி இருக்குமோ அப்படின்னு கேட்டா சொல்லலாம். எப்படின்னா மகதோ மகியான் பெரிசா விட பெரிசா இருக்கு அப்படின்னு சொன்னமானாக்க எம்பெருமானுடைய தெருவடி எவ்வளவு இருக்கோ அந்த அளவை விட கொஞ்சம் கூட இருந்தா தான் பாதுகையை சாத்தியிட்டு நடக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும், அதுக்கு குறைஞ்சா சாதிக்கப்படாது. அதனால எப்போதுமே பாதுகையை கொஞ்சம் கூட இருக்கும். அதனால மகதோ மகியான் மகதான வசதியை காட்டில் கொஞ்சம் பெரிசாக பெரிய தெருவடியை விட இன்னும் கொஞ்சம் கூட இருக்கு என்று தாத்பரியம். அனோரணியான்னு சொன்னான், ஆனா சின்ன திருவடிக்கு அதுல பாதுகை இன்னும் சின்னதா இருந்ததுன்னா அதை போட்டு நடக்கவே முடியாது. அப்போ அனோரணியானா என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டவனா இங்க அந்த நிழல் ஆகலம் அதை சொல்லலை அப்படி சொல்றதுனால பின்ன அதனுடைய கனத்தை சொல்றது தெரிஞ்சுதான். அது அணுவான வஸ்துகள் கன குறைவான வஸ்துகள் எப்படி இருக்கோ அந்த கனக்குறைவான வஸ்துவை விட இது இன்னும் மகள் கனக்குறைவாக இருக்கு. எம்பெருமானுடைய வாமனாவதாரத்தில் எடுத்த எம்பெருமானுடைய திருவடி எப்படி இருக்கு, அதிக கனம் இல்லாமல் லேசா இருக்கு. அப்படி லேசா இருக்க முடியாத திருவடிக்கு இந்த பாதுகை எப்படி இருக்குன்னு கேட்டா இது கனமாக இருந்தா சின்ன குழந்தை போட்டு நடக்க முடியாது இல்லையா. அதனால பாதுகை எப்படி இருக்கு அப்படின்னாக்க அனோர் அணியான்னு சொன்னா இங்க இன்னும் லேசாக இருக்கு. எம்பெருமானுடைய திருவடி எவ்வளவு லேசா இருக்கும் அதை விட லேசா இருந்தால்தான் அது திருவடியில சேர்த்துக்கிட்டு நடக்க முடியும். அதனால லேசமா இருக்கா லேசமா இருக்குன்னா கனக்குறைவாக இருக்கு என்று தெரியும் அர்த்தம் சொல்லலாம். அதனால எம்பெருமானுடைய சொரூபம் எப்படி இருக்கோ அந்த சொரூபத்தை போல இதுவும் இருந்துருக்கு. அதனால பாக்குறதுக்கு அந்தந்த இடத்துக்கு தகுந்தபடி இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒரு சாமர்த்தியம் இந்த பாதுகைக்கு இருக்கு அப்படின்னு கேட்கிறார். கிருஷ்ணாவதாரம் எடுத்த போது எல்லாமே அப்படித்தான வந்தது. கிருஷ்ணாவதாரத்துல சுகாச்சாரியா சாதிக்கிட்ட சமத்ருதம் பாலகமம் பூஜேஷனம் சுதுர்பஜம் சங்ககதா அரியுதாயுதம் சிவத்தலட்சம் கலசோபிக உத்தமம் பிதாம்பரம் சாந்திர வயோதசௌகம் மகாருகவைடூரிய கிரீட குண்டல விஷாபரி சத்த சகசர குண்டலம் உத்தாமக அஞ்செங்கல கங்கணாதீரி விரோதமானம் வசுதேவ இஷ்டத. குழந்தை பிறந்தது, பிறந்த குழந்தைய வசுதேவர் பார்த்தார்னார். வசுதேவர் எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி ஞான திருஷ்டினால சுகாச்சாரியாலும் அந்த குழந்தைய பார்த்தார். பார்த்த உடனே எப்படி இருந்தவருக்கு தம் அத்தம் இருந்ததுன்னே என்னால சொல்ல முடியாது, அச்சாச்சரியமா இருக்கு அப்படின்னா. என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டமானாக்க பாலகம் அவன் எப்படி இருக்கான், எம்பெருமான் சின்ன குழந்தையா இருக்கான். சின்ன குழந்தைய அது சொல்லி கொஞ்சமான சின்ன தொப்புள் குடி இருக்கு. இந்த தொப்புள் குடி நாமெல்லாம் தொப்புள் குடினா அறுத்து போட்டுருமோ இல்லையோ, அது மாதிரி இல்ல. இந்த தொப்புள் குடியில பாலகம் கம்னா பிரம்மான் அர்த்தம். அந்த இதுல தாமரப்பூ மாதிரி இருக்கு, தாமரப்பூல ஒரு சின்ன குட்டி பிரம்மா உட்காந்துக்கிற மாதிரி இருக்கு. அது மாதிரி சேவதாரிக்கிறான் எம்பெருமான். அதே மாதிரி அம்புஜ ஏட்சணம் குழந்தைகள் பிறந்து கண்ணை திறக்கலன்னாக்க கொஞ்சம் ஊசி எடுத்து குத்தி பாப்பா உடனே சட்டுனு கண்ணை திறக்கும். அது மாதிரி இல்லை இந்த குழந்தை வரதட்சியே எப்படி பிறந்தது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் அம்புஜ ஏட்சணம் தாமரைமலர் போன்று அழகாக ஜம்மு செவ்வரி ஓடி பார்க்கறதுக்கு அழகாக எல்லாரும் பார்த்துட்டே இருக்க முடியுமான அப்படி அந்த கண்கள் மலர்ந்த கண்களோட இந்த குழந்தை பிறந்து இருக்கு. சதுர்புஜம் நான்கு கைகள், நான்கு கைகள் எப்படி இருக்கு, திருமையை எப்படி இருக்கோ அதாவது குட்டியான திருமையை நீக்கி குட்டியான கைகள் தெரிஞ்சுதான். அது மாதிரி குட்டியான கண்கள், அதே மாதிரி சங்க கதா அத்விதாயுதம் சங்கம் சக்கரம் கதை சாருங்க சொல்லியோ இந்த ஆயுதங்களும் குட்டி சென்று குட்டி சக்கரம் குட்டி கதை தெரிஞ்சா இதெல்லாம் சேர்த்துருக்கார். இதெல்லாம் கையில தெரிஞ்சிருக்கிற காலத்துல அதெல்லாம் பூமியில அப்படியே விழுந்து எப்படி கிடக்கா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. உதாயுதம் அப்படிங்கிறார் கையில தெரிச்சுருந்தா இப்படி தூக்கினா அப்படி நிற்குமோ அதே மாதிரி பூமியில படாமல் எல்லாம் கையில சங்கம் சக்கரம் எல்லாம் பெருமாள் காத்திருக்கிற மாதிரி இருக்கு தெரிஞ்சா அப்படி இருக்கு. பார்த்தா சிவத்தலட்சுமம் அந்த சின்ன குழந்தை இருந்தபடி அந்த மருவம் திருமார்புல சின்னதா திருமூடி சின்னதாக இருக்கான். எம்பெருமான் நல்ல அழகான கிரீடம், காதல குண்டலங்கள், இதெல்லாம் குட்டி கிரீடம், குட்டி கடுக்கங்கள், இதெல்லாம் சாத்தின்னு இருக்காரு. அது மாத்திரமா இடுப்புல நல்ல பட்டாம்ப பீதாம்பரத்தை தரிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி நல்ல சின்ன குட்டி ஒட்டியானம், குட்டி தோல் வலைகள், குட்டி வலைகள் அப்படின்னு சொல்ற இடத்துல கண்கணா ஆதிபீன்னு ஆதி சப்தம் சொல்றாரு. அதனால ஆதி சப்தத்தினால இதை எடுத்து பாதுகை எடுத்துக்கலாம். ஆனா பெருமாள் எப்ப எத்தனை எப்படி இருக்காரோ அந்த சின்ன பாட்டிகை தந்தபடி சின்ன பாதைகளோடும் கூடி இருக்கார் எம்பெருமாள். அப்படி இருக்க முடியாது பார்த்தா எப்படி இருந்ததுன்னு கேட்டாக்க ஒன்னு சொல்ல முடியல. சமத்புதம் அப்படின்னு அது அத்புதம் தான் அத்புதம் ஆச்சரியம் ஆச்சரியம் அப்படின்ட்டு ஆச்சரியம். ஆக அதே போல பாதுகையானது பாதுகையினுடைய உருவம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க பகவத் ஸ்வரூபம் மாதிரி இருக்கு. பகவான் எப்படி பெரிய உருவத்தையும் எடுப்பான், சின்ன உருவத்தையும் எடுப்பான், அதுபோல பாதுகையும் எடுத்துக்கிறபடி பெரிய உருவத்தையும் சின்ன உருவத்தையும் எடுத்துக்கிட்டு எம்பெருமானுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் பண்றது. ஆக இந்த பாதுகா தேவிக்கு இருக்க முடியாத பெருமை என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க அந்த திருவடி இருக்கு, திருவடியோட அனோரணியாம் மருத்துவம் மகியாம் சொன்னதுனால அதை விட கொஞ்சம் கூட ஜாஸ்தி சொல்லணும். திருவடி எவ்வளவு இருக்கோ அதை விட அதுக்கு பெருமையில பார்க்கற காலத்துல திருவடியோட பெருமை ஜாஸ்தி தெரிஞ்சுதா. ஆக திருவடியினை அனுகிரகம் கிடைப்பதற்கு முன்னாடி பாதுகா அனுகிரகம் கிடைச்சிருச்சுனா அது திருவடி அனுகிரகத்தையும் சேர்த்து எம்பெருமான் அனுகிரகம் கிடைக்க முடியாது. அந்த பாதுகாதையும் பண்ணிடுவார். அப்படியே பெருமையுடையது அந்த இந்த ரெண்டு திருவடிகளும். எனவே பாதுகா தேவி இப்படியானால் எம்பெருமான் அனோரணியான் மகதோமகியான் என்று வேத பிரதிபாத்தியனா இருக்கானோ அதே மாதிரி இந்த பாதுகையும் அது அந்த அனோரணியான் மகதோமகியான்ங்கிற சுஜிக்கு பிரதிபாத்தியமாக இருக்கா. ஆக பகவத் ஸ்வரூபம்தான் சுஜினால் எப்படி பிரதிபாதிக்கப்படுகிறதோ அதே மாதிரி பாதுகையும் சுஜியினால் சொல்லப்படுகிறது என்று சொல்வதே சுவாமிக்கு திருவள்ளம். அதுக்காக அந்த சுஜியை ஞாபகப்படுத்தும் முகமாக அனோரணியசீன் மகதோபி மகீயசீன் அப்படின்னா இந்த சுலோகத்துல. அதனால அணுவை காட்டிலும் அணு சொன்னாக்க அணுனுடைய அணு எப்படியானால் சின்னதா இருந்ததுனாக்க அதோட அணியசா இருந்ததுனாக்க அணியசுங்கிறதுக்கு இந்த இடத்துல சின்னதுன்னு நீளாகவத்துல கணக்கு இல்லை. ஆனா அதனுடைய கனத்தை கொடுத்து லேசானதாக அதிக கனம் இல்லாமல் இருக்கு. அப்படி கனமில்லாத திருவள்ள பாதுகையோடு கூடினவர் எம்பெருமான். இந்த சமயத்துல அது மகதோ மகிழ்ச்சின்னு சொல்ற காலத்துல விராட் சுரூபம் இருக்கிற காலத்துல அதுவும் அதுக்கு பெரிய ரூபத்தை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல மகதோ மகிழ்ச்சின்னு சொல்றதுனால அவருடைய பெருமை அவசியது என்று சொல்லலாம். ஆனால் பாதுகையினுடைய பெருமை எப்ப ஏற்பட்டதுன்னு கேட்டோம்னா எம்பெருமானை விட அதிக பெருமையுடையது. பக்தர்களுக்கு சீக்கிரமாக அவங்க எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெரும்படிய பண்ணி மோட்சத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கு பாதுகா தேவி. அப்பேற்பட்ட பக்த பராதிகனானவள் வசந்தவள். அப்பேற்பட்ட பாதுகா தேவியே பிரபஞ்சே நான் சரணடைகிறேன் என்று சாதிக்கிறார். அதனால இந்த ஸ்லோகம் நாமே தினந்தோறும் அனுசந்தானம் பண்ணா பாதுகையினுடைய திருவடியில ரெண்டு தினந்தோறும் நாமும் சரணாதி பண்ணது போல ஆகும். அப்பேற்பட்ட ஞானத்திற்குரிய அழகான இந்த ஸ்லோகம் சன்னிவேச பத்திரியில பெருமாள் பரப்பாடு அப்படின்னு சொன்னா முன்னாடி மேலம் வாசிட்டு போவா தெரிஞ்சா கொடை சுருட்டி தாமரம் எல்லாம் முன்னாடி வரும். எல்லாம் பெருமாள் எல்லாம் பக்கத்தில் தாமரத்தை வீசுவான், கொடையை குடிப்பான், முன்னாடி சுருட்டியை பிடிச்சிட்டு போவான். அது தவிர இன்னும் என்னென்ன சேடங்கள் அலங்காரங்கள் உண்டு பூதம் எல்லாம் முன்னாடி போகும் வழக்கம். இதெல்லாம் என்ன பேர், இதெல்லாம் பரிச்சதன்னு பேரு, எடுபடின்னு சொல்லுவான். பெருமாளுக்கு புறப்பாடும் போது எடுபடி சாமான்கள் இதெல்லாம் இருந்தாக்க பெருமாளுடைய பெருமை அன்னாக தெரியும். அதுபோல திரு பெருமாள்னா பெருமாள் திருவள்ளியும் போட்டு நடறாரோ இல்லையோ, இது பாதுகையும் போட்டு நடறாரோ இல்லையோ, அதனால பாதுகையும் ஒரு எடுபடி தானே அப்படின்னு நினைக்கப்படாது. சின்ன மற்ற எடுபடி சாமான்களுக்கும் பாதுகைக்கும் வித்தியாசம் உண்டு அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி. இந்த பாதுகை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா பிரதி பாதசம் பாதுகே முகுந்தா முகுந்தஹான் இடத்துல சுவாரஸ்யமா சொல்றார். முகுந்தன்னா மோட்சத்தை கொடுக்குற எம்பெருமான், மோட்சத்தை கொடுக்குற ரங்கநாதன் என்ன பண்றா தெரியுமா பாதுக, சுய நித்தியம் உன்னிடத்திலேயே தெரியாமல் திருவடியை வச்சு நிற்கிறாமல் பிரதி திஷ்டதி பத சன்னிதாயாம் தெரிஞ்சா திருவடி எப்படி முக்கியப்பட்டு நடக்கிறதுக்கு முக்கியமா வருமோ அதே மாதிரி திருவடியோட கூடின திருவடிக்கு சமமா இருக்க முடியாத பாதுகையும் தேவை. அதனால எம்பெருமான் என்ன பண்றான், அந்த திருவுடைய திருவுடைய அளவுக்கு பாதியை சாத்திக்கிட்டு எப்போதும் திருவுடைய மேல வச்சுட்டு எப்போதுமே நிக்கிறானவன் அப்படி நின்றுக்கிட்டு நாம் போய் சேவிச்சோமானாக்கே முகுந்தகாங்கிறார். அவன் மோட்சத்தை கொடுக்குறான். அதுல இருந்து என்ன தெரியுது, பெருமாள் மோட்சத்தை கொடுக்கறதுக்கு பெருமாளுடைய பாதுகையும் நமக்கு மிக பாதுகை தான் மிகவும் உபயோகப்படுகிறது அப்படின்னு காட்டுறதாக தாத்பரியம் சுவாமி தேசிய நிற்கும். இதரே எது பரிச்சதாஸ்தேதே விபவஞ்சன ஏதோ பவந்தி, மற்ற பரிச்சத எழுபடி சாமான்களுக்கும் பாதுகைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டவனாக்க எம்பெருமானுடைய பெருமையை எடுத்து காட்டுறது. என்ன கொட திருத்தி சாம்பரம் இதெல்லாம் எடுத்துட்டு முன்னாடி போனாக்க திருத்தி எல்லாம் கொண்டு போனா பாக்குறதுக்கு அழகா இருக்கு. எம்பெருமான் திவ்யதேசம் பெரிய திவ்யதேசமோ இல்லையோ அதனால எல்லாம் எடுபடி சாமான்களும் அதையா வருது அழகா இருக்கு என்று எம்பெருமானுடைய பெருமையை எடுத்து காட்டுறது இந்த பரிச்சதங்கள். பரிச்சதங்கள் எடுபடி சாமான்கள் அது போல இல்லை இந்த பாதுகை. இந்த பாதுகை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டவனாக்க எம்பெருமானே அவனிடத்திலேயே இப்ப பார்த்தாலும் தங்கியிருக்கான், மோட்சம் கொடுக்கணும்னா பாதுகையும் ஒத்தாசியா வச்சுட்டு இருக்கான் அவன். ஆனா எம்பெருமான் பாதுகையோட கூடினவன் எப்பொழுதும் திருடி அளவுள்ளதாக இருக்க முடியாத பாதுகையே எப்போது அது மேலேயே தான் எழுந்து நின்று எல்லோரையும் மோட்சம் கொடுத்து அனுகிரகிக்கிறான். அப்படினாலே அது பெருமானுக்கு சமமாக எப்ப பார்த்தாலும் அவன் திருவடியோடு இணைந்தே இருக்கிறது பாதுகை. அதனால மற்ற பரிசோதனைகளுக்கும் திருவடிக்கும் அதிக சம்பவம் விசேஷங்கள் வேற்றுமைகள் நிறைய உண்டு. அதனால எம்பெருமானை போன்றது எம்பெருமானுடைய திருவடியை அளவுள்ளது பகவத் சுரூபத்தை போலயே இதுவும் மோட்சத்தை கொடுக்க வல்லது அப்பேற்பட்ட வசந்த பாதுகை நீ என்று பாதுகையை பார்த்து ஸ்தோத்திரமாக பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். ஆதிசேஷனுடைய அவதாரம்தான் பாதுகை. ஆக ஆதிசேஷனுடைய மறு உருவம் பாதுகைன்னு சொல்லலாம். ஆக பாதுகை நினைச்சு ஆதிசேஷன் நினைவு வந்தது. அதை வச்சுட்டு இப்ப பேசுறார் பாதுகை. நீ பாதுகா உடைய உருவம் இருக்க அந்த உருவம் அந்த உருவத்தை ஆதிகேடனும் தாங்கலாம் எப்படின்னு கேட்போம். நீங்க சொல்லனா பிரசித ஸ்வஸ்திகரட்சணை நீ திரோபி, ஆயிரம் தலையுடையவன் இவன் ஆதிசேகன். அந்த தலையில பிரசித்தமாக நாம் எல்லாரும் பார்க்கிறோம் கோடுகள் இருக்கு. அந்த கோடு எப்படி இருக்கு அப்படின்னு அதை சுத்தி என்று சொல்வார்கள் தமிழ்ல. அந்த சுத்தி எப்படி இருக்கு அப்படின்னா பாதுகையை போல இருக்கு. சொல்லிதான் பாதுகை படம் எடுத்தா அது அழகா பாதுகை போல அந்த கோடுகள்லாம் நமக்கு தெரியறது. அது ஏன் தெரியறது அப்படின்னு கேட்டவனா அதை உத்தரவிச்சுக்கிறார் சுவாமி தேசிகன். எப்படின்னு கேட்டவனா அது வெறும் கோடுகள் இல்ல, சுத்திக்கும் சுத்தி என்று சொல்லக்கூடியதான வெறும் கோடுகள் இல்ல, அவைகள் பாதுகைகள். ஆனா பாதுகைகளையே தன் தலையிலே தாங்குறான் அப்படின்னா ஆக ஆதிசேன் தேவதாரம் தான் பாதுகேன் அப்படின்ட்டு பாதுகையை போய் ஆதிசேன் எப்படி தலையில தாங்குவான் உச்சிதமோ அப்படின்னு கேட்டவனாக்க அதுக்கு காரணம் சொன்னால் பிரகதி சென்னதி பக்தி பாரதந்திரியாது. பாதுகைக்கு இவன் மூலபுருஷனாக காரணமாக இருந்தாலும் கூட அதனிடத்தில் உள்ள பக்தியினால பிரீதியினால பாதுகை நடத்துல என்ன பிரீதி அப்படின்னு கேட்டவனா பாதுகைங்கிற உருவத்துல அது பண்ணக்கூடிய காரியம் எல்லாருக்கும் பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி மோசம் கிடைக்க முடியாத பண்றது. ஆக அதுக்குள்ள பெருமையை பண்ற காரியத்தினுடைய பெருமையை பார்த்த உடனே அவர்களிடத்தில் அன்பு ஜாஸ்தியா போச்சு. அதனால மற்றவர்கள்லாம் எப்படி ஆனால் அந்த பக்தியோட கூட பாதுகையை தூக்கி தலையில வச்சுப்பாரோ அதே மாதிரி ஆயுஷன் அந்தவன்னா தன் தலையில வச்சிருந்துருக்கானோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. எப்படி அந்த கோடுங்கிறது யாரு சுத்தி சுத்தின்னு சொல்லக்கூடியதான கோடுகள், அந்த கோடுகள் பாதுகை மாதிரி இருப்பதுனால அந்த பாதுகைய பக்தியினாலே வச்சிருந்துருக்கானோன்னு அப்படி வச்சுக்கிறது உண்டுவன்னா ஸ்ரீமதி ராமாயணத்துல புஷ்பகமானத்திலிருந்து பெருமாள் இறங்கிறதுக்கு முன்னாடியும் நந்தி கிராமத்திலிருந்து வாழ்வன் ஓடி ஓடி வந்து என்ன பண்ணலாம் பாதுகையை தலையில தூக்கிட்டு வந்து எம்பெருமானுடைய திருடில கொண்டு போய் சேர்த்தான். அப்ப சேர்க்கிற போது இணைய பெருமாள் என்ன பண்ணார், அவரும் பாதுகையே சேவிச்சாராம் அப்படின்னு சொல்றாரு. தன்னையே தன் உருவியான பாதுகையை தான் சேவிக்கிறோம் லட்சுமணன் ஆறு ஆதிசேனுடைய அவதாரம் சேவிக்கிறாமோ அப்படிங்கிட்ட போனாக்க அது எப்பேற்பட்டது இந்த பாதுகை அப்படிங்கிட்டா காலம் ராஜ்யத்தை ஆண்டது அயோத்தியா சாம்ராஜ்யத்தை ஆண்ட ராணி அல்லவா பாதுகா தேவி ஆயினால சேவிச்சான்னு சொன்னார் அங்க சமாதானம். அதுபோல இது பல பேருக்கு மோட்சத்தை கொடுத்து நல்ல பெருமையை செய்கின்றபடினால இந்த உருவம் அதுல இருந்த உருவத்தில் இருக்கின்ற பிரீதியினால தன் தலையிலேயே அந்த பாதையை தான் தாங்கிறானோ என்று சொல்லும்படியாக அந்த சொத்திகளுடையான கோடுகள் இருக்கேன் அந்த கோடுகள் மூலமாக தாங்கிறானோ சொல்ல முடியாக இருக்கு என்று உத்தேசையாக சாதிக்கிறார் சுவாமி ஜெயசிங்கன் அந்த ஸ்லோகத்தில். பிரயுஞ்சதே பாவித பஞ்சரத்ரா அகப்பிரதீபான் அபதிஷ்ய குன்றான் அங்கேஷு ரங்கேஷய பாதுகேத்வம் துவாம். ஸ்லோகம் 784. பரஸ்ய பும்சா பதசன்னிவேசான் பிரயுஞ்சதே பாவித பஞ்சரத்ரா அகப்பிரதீபான் அபதிஷ்ய குன்றான் அங்கேஷு ரங்கேஷய பாதுகே துவாம். ரங்கேஷய பாதுகே, ரங்கேஷயம் ஸ்ரீரங்கத்தில் சயந்து கொண்டிருக்கும் ஞான எம்பெருமான் ரங்கநாதன் அவனுடைய பாதுகையே நீ இப்ப எப்படி இருக்க அப்படின்னு கேட்டவனா அவர் எல்லாரும் என்ன பண்றா இப்போ உன்னையே உடம்புல ஜெயிக்கிறா அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்தில். எப்படி அப்படின்னு கேட்டவனாக பாவித பஞ்சரத்ராஹாம், பாஞ்சராத்திராகமத்தை யார் நன்கு பயின்றார்களோ பாஞ்சராத்திராகமத்தில் பரமே காந்தியுடைய தர்மங்கள் ஆராதன கிரமங்கள் அதையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதனால பாஞ்சராத்திராகமத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டவனாக உடம்புல ஊர்ந்த குன்றத்தை தரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது எப்படி இருக்கணும், விஷ்ணுபாதாகிரியாக இருக்கணும். அகரண வேதத்தில் கூட ஹரேகே பாதாகிரியும் ஆத்மனோஹிதாய மத்திய சித்திரம் ஊர்து குன்றம் யோ விருதாதி த பரஸ்ய குன்றா பிரியோபவதி அப்படிங்கிறது. ஆறு, எம்பெருமானுடைய திருவிழியின் ரொம்போந்த உருவமுடையதான ஊர்து குன்றத்தை தனக்கு சேமத்துக்காக நடுவில் இடைவெளி விட்டு இந்த ஊர்ந்த குண்டத்தை யாரு தரிக்கிறாரோ அவர்தான் எம்பெருமானுக்கு மிக பிரியமாக ஆவார்கள் என்று பேசுகிறது ஆதர்வனம். ஆகினால பகவத் சாஸ்திரத்திலையும் வேதங்களையும் புராணங்களையும் எல்லாவற்றிலும் திருமணம் தரிப்பது அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால அந்த திருமணம் ஊர்ந்த குன்றமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஊர்ந்த குன்றம் எப்படி இருக்கும்னா ஹரிபாதாகிருதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அப்பேற்பட்ட பரஸ்யபும் சகா பரசன்னிவேசான, பரஸ்யபும் சகா பரம்புருஷம் சிவன் நாராயணன் அவனுடைய பஜசன்னிவேசான் அவனுடைய திருவிழியை போன்ற அமைப்புடையதாக இருக்க முடியான என்ன குன்றான குன்றங்களை எட்டுகிறான். அந்த குன்றங்களை ஆறு எட்டுகிறா அப்படின்னா காவிதம் அஞ்சராத்திராகாம், பஞ்சராத்திராகமத்தை ஆறு நன்றாக தெரிந்து பகவதாராதன கிரமத்தை தெரிந்து ஆராதனம் பண்ணுறார்களோ அவரெல்லாம் ஊர்ந்து குன்றம் இருக்குதுதான் பெருமாள் திருவாராதனம் பண்ணணும் அது மாதிரி இருக்குகிறாவெல்லாம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அந்த ஊர்ந்த குன்றம் எப்பேற்பட்டதுன்னா அகப்பிரதீபானு, நம்முடைய பாபங்களை எல்லாத்தையும் போகக்கூடியது அது. அதனால அன்றாடம் உள்ள பாபங்களெல்லாம் தொலைப்புன்றால தினந்தோறும் பகவானுக்கு திருவாராதனம் பண்றதான் பன்னெண்டு திருமணியும் சாட்சி கொண்டுதான் இது கொள்ள வேண்டும். அந்த பன்னெண்டு திருமணியும் எப்படி நினைக்கணும், ஹரிவாதாகவியாக எம்பெருமானுடைய திருவடியாக திருவடியின் ஒரு அதுக்கு சன்னிவேசத்தை திறந்துவிடி நாம பெருமாளின் திருவடியே பன்னெண்டு இடங்களை சாட்சி கொள்ளுறோம் என்கிற எண்ணத்தோடு எடுத்துக்கணும். அதை பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டா, பாதுங்க நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமானுடைய திருவடி போல இருக்க. ஆகையினால திருவடி போல இருக்கிறதுனால அவெல்லாம் திருமண் எம்பெருமானுடைய திருவடிய நட்டுக்கல நெப்பேற்பட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா, கங்கையே பாதுகையே ஒன்னு நினைச்சுக்கிட்டு நீ வந்து திருவடியினுடைய ஆகிருதி ஆகாரம் போல சன்னேசம் உடையவளாக இருக்கு அப்படின்னால பாதுகையே உடம்புல எல்லாம் தரிக்கின்றார்களோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு. அபரிஷ்ய குன்றான் குன்றன் திருமணத்துக்கு இருந்து ஒரு வியாஜம் தான். ஆனா அவ எதை அங்க எடுத்துக்கிட்டா போடுறா அப்படின்னு கேட்டோம்னாக்க, தங்க உடம்புல பன்னெண்டு இடங்கள்ல பாதுகையே தரிக்கிறார்கள் அவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு. இந்த சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல ரங்கேந்திரபதிம் மூர்த்தனி பாதுகே துவாம் பத்ரந்தி விருத்தாஹ சமயே வதூனாம் துன்முத்ரிதான்யாபரணானி மௌளௌ. ஸ்லோகம் 785. இமிரிஷ்ய ரங்கேந்திரபதிம் வராயாஹம் சுஜேஹே சிதம் மூர்த்தனி பாதுகே துவாம் பத்ரந்தி விருத்தாஹ சமயே வதூனாம் துன்முத்ரிதான்யாபரணானி மௌளௌ. வேதம் வேதம் என்ன பண்றது, எம்பெருமானை பற்றி பேசுறது, அதுலேயும் விசேஷமாக வேதத்தினுடைய சிரசுன்னு சொல்லக்கூடியதான உபநிஷத்து இருக்கேன், இந்த உபநிஷத்துல பேசுறது. ஆக உபநிஷத்துல ரங்கநாதன் எப்படி பேசப்படுகின்றானோ அதே போல உபநிஷத்துகள் எம்பெருமானுடைய பாதுகையையும் பேசுகின்றது. ஆக பாதுகையானவர் உபநிஷத்து பிரதிபாத்தியமாக இருக்கிறாள் அப்படின்ற இதை மனதில வைத்துக் கொண்டு சமத்காரமா சுவாமி ஜெய்சின் வர்ணித்தார்கள். என்ன அப்படின்னு கேட்டமானாக்கே, இப்ப இந்த காலத்துல என்ன பண்றா, திருமண கல்யாணம் பண்ணுகின்ற காலத்துல நுகத்தடியில திருமங்கலியத்தை வச்சு திரடெல்லாம் வச்சுட்டு அப்புறம் மறுபடி மந்திரங்களை சொல்லி மறுபடியும் அதை கழுத்துல தெரிக்கிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டமானா, அந்த திருமங்கலியத்துல என்ன இருக்கு அப்படின்னா, திருமண் போட்டிருக்கு. திருமண்கிறது என்ன சமாளிப்பா, நம்ம திருமண்கிறது பாதுகை. ஆக பாதுகையினுடைய உருவம் தான் திருமண் எப்போ ஆச்சோ, அப்போ பாதுகையே அந்த திருமங்கலியத்தில் பொறித்து அதே நாம் கட்டிக்கொள்கிறோம். அதையே நாம் கட்டிக்கொள்கிறோம் அப்படின்னு கேட்டவனாக, வேதமான சுந்தி சுந்தரி இருக்காள், அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா, தன்னுடைய சிரசுல அதாவது உபநிஷத்துல என்ன பண்றா அப்படின்னு பாதுகையை தெரிக்கிறாள். அப்படின்னா பாதுகையே அவள் பேசுகிறாள். உபநிஷத்துல பாதுகை பேசப்படுகிறதுங்கிற கருத்தை வச்சுட்டு பேசுறா இருப்போம். அதனால சுத்தி சுந்தரி எப்படியானால் என்னுடைய சிரத்துல பாதுகையை தெரித்துக் கொண்டிருக்கிறாளோ அதுபோல மூர்த்தனி பாதுகேத்வம் பத்ரந்தி விருத்தாஹ சமயே வதூனாம். அந்த சுத்தி சுந்தரி நித்திய சமந்தரியாக எப்பொழுதுமே எம்பெருமானுக்கு சுற்றுள் பண்ணி எம்பெருமானே பேசிக்கொண்டு எம்பெருமானுடைய புகை பரப்பி கொண்டு இருக்கிறது இது இந்த உபநிஷத்து இல்லையா. அதுபோல நம்முடைய பெண்களும் கல்யாணம் ஆனாக்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணுங்கிறதுக்காக பெரியவாள் என்ன பண்ணா, அதே பாதுகை சுதி சுந்தரி எப்படி பாதுகையை பேசுகிறாளோ தரிக்கிறாளோ அதே போல நம்முடைய பெண்களுக்கும் திருமங்கலியத்துல பாதுகையை பொறித்து அதாவது திருமண ராஜத்துல பாதுகையை பொறித்து அதை கழுத்துல கட்டுக்கும்படியாக பண்ணுகிறார்கள். அதனால திருமங்கலியம் தெரிவிக்கக்கூடிய அந்த சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலிகளாக எப்பொழுதும் சுதி சுந்தரி போல இருப்பார்கள் என்று நாம் திருமங்கலியம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு விதமான காரணத்தை பெரியவர்கள் இப்படி பண்ணியிருக்கிறார்கள் என்று சுவாமி ஜெய்சன் நமக்கு எடுத்து காட்டியாகிறது. வகந்திரங்கேஸ்வர பாதரட்சே தீர்காயுஷம் தரிசித பக்தி பந்தாம் அசாதிவானாம் அவரோதனியாம் தொன்முத்ரிகம் மங்களஹே மசூத்ரே. ஸ்லோகம் 786. வகந்திரங்கேஸ்வரபாதரட்சே தீர்காயுஷாம் தரிசித பக்தி பந்தாஹ அசாதிபானாம் அவரோதனரியாம் தொன்முத்ரிகாம் மங்களஹேம சூத்ரே. ரங்கநாதனே, தேவர்களுடைய தம்பதிகள்லாம் வந்து சேவிக்கிறார்கள். ஆறு அப்படின்னா ஆசாதிபானாம் அப்படிங்கிறார். ஆசாதிபானாம் அவரோதனரியாம், ஆசாதிபாலனாக்கே திக்பாலகர்கள், திக்பாலர்களுடைய அந்தப்புறத்து ஸ்திரீகள் இருக்காளே, அந்த அந்தப்புறத்து ஸ்திரீகளோட கூட திக்பாலர்கள்லாம் எம்பெருமானை வந்து சேவிக்கிறார். அந்த அந்தப்புறத்து ஸ்திரீகள் இருக்காளே, அவள்லாம் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, அவளும் மங்கள நான் கழுத்துல காட்டின்னு இருக்கான். நூறு சரடுகள் போதா பொன் சரடுகளாக கட்டின்னு இருக்கான். அந்த பொன் சரடுல சில காட்சிகள் கோக்கப்பட்டிருக்கிறது. என்ன காசு அப்படின்னு கேட்டோம்னா, அந்த காசுல பாதிகை பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஏன் பாதிகை பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னாக்க, தரிசித பக்தி பந்தாக அவர்களுக்கெல்லாம் பாதிகையை வந்து சேவிச்சு சேவிச்சு அதனால திக்பாலர்களுக்கெல்லாம் அந்த உத்தியோகம் கிடைச்சிருக்கு. அதனால அவெல்லாம் க்ஷேமாக காரியத்தை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற நம்பிக்கை அவளுக்கெல்லாம். ஆகினால பாதிகை நடத்துல பரமபக்தியோடு இருக்கா திக்பாலருடைய மனைவிமார்கள் எல்லாம். அவன்லாம் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டோம்னா, தான் மங்களச்சருடு கட்டிப்பதனாலதான் நம்முடைய புருஷாலெல்லாம் தீர்காயுஷா இருக்கான். தீர்காயுஷாம் அசாதிபானாம் அவரோதனரியாம். ஆக புருஷர்கள் தீர்காயுஷா இருப்பதற்கு அவருடைய ஸ்திரீகளுடைய மங்கள சரடுகள் இருக்கே, இதுதான் துணை புரியுது. எப்படி துணை புரியுதுன்னா, அந்த பொறுப்பு பொன் சரடுகள்ல தேவஸ்திரீகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, பாதிகையை இழைக்கப்பட்ட உருவம் பொறிக்கப்பட்ட காட்சிகளை சேர்த்துட்டு இருக்கா அப்படிங்கிறார். தொன்முத்ரிகம் மங்களகே மசூத்ரே, மங்களார்த்தமாக கட்டிக்கொள்ளக்கூடியதான பொன்னூல்கள் பொற்சரடு, அதுல தொன்முத்ரிகம் பாதியை போன்ற முத்ரை அதுல இருக்கு. அதை வைத்து அதை அவர்கள் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகினால அவர்கள் தீர்க்க சுகங்களா இருக்கா, அவருடைய பதிலும் தீர்க்காயுஷா இருக்கா. ஆக இது கிரகத்துக்கு காரணம் பாதியை தரிப்பதுதான் என்று தேவதாஸ்திரிகளும் கூட பாதியை குறித்த காட்சிகளை தன்னுடைய கழுத்திலே தரிக்கிறார்கள் என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். யுகக்கரணே சந்தர்ஷயந்தி மணிபாதுகே துவாம் பாதும் திரலோகிம் பரபத்மபாஜம் சௌதரிசனீம் சக்திமவை மிகௌரேஹே. ஸ்லோகம் 787. வியூகக்கிரமேண பரிதாரமக்ரே சந்தர்ஷயந்தீம் மணிபாதுகே துவாம் பாதும் திரலோகிம் பரபத்மபாஜம் சௌதரிஷனின் சக்தி அவை இந்த ஸ்லோகத்தில் பாதுகா தேவியே சுதர்சன சக்தியாக வர்ணிக்கிறார். என்ன சுதர்சன சக்தினா அதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, சுதர்சன சக்தியை கொண்டுதான் பெருமாள் உலகத்தெல்லாம் காப்பாற்றுறார். பெருமாள் தன் திருக்கைகளில கையில சுதர்சன ஆழ்வான வேலை பண்ணிட்டு இருக்கார், தெரிஞ்சுதான். அப்போ வழியில தேவாசு யுத்தங்கள் நடக்கின்ற பொழுது கையில் உள்ள சுதர்சன ஆழ்வானை ஏவி அசுரர்கள் எல்லாம் சம்ஹாரம் பண்ணி தேவர்களை காப்பாற்றுகிறார். ஆக தேவர்களை காப்பாற்றுவதற்காக கையில் உள்ள சுதர்சன ஆழ்வான் பயன்படுகிறார் இல்லையா. அதுபோல திருவடியில வந்து விழரா மூணு லோகத்தில் இருக்க முடியாத ஜனங்கள் எல்லாரும் திருவடியில பாதுகை இருக்கு, வந்து எல்லாம் பாதுகையை சேமிக்கிறார். இந்த திருவடியை பார்த்து காப்பாற்றுறது, திருவடியை காப்பாற்றுறதுனா காப்பாற்றுறதுக்கு என்ன சக்தி வேணும், சுதர்சன சக்தி வேணும் இல்லையா. தேவர்களை காப்பாற்றுறது கையில் உள்ள சுதர்சனத்தை வச்சுட்டு அதன் சக்தினாலே எல்லாத்தையும் காப்பாற்றுறாரல்வா. அதே மாதிரி மூன்று லோகத்திலும் உள்ள மக்கள் எல்லாம் தன்னை வந்து திருவடியிலே வந்து தொழும் பொழுது இங்கேயும் சுதர்சன சக்தியை கொண்டு காப்பாற்றணும். அதாவது பெருமாள் பிறரை காப்பாற்றுகிற சக்திக்கு என்ன பேரு, சுதர்சன சக்தி, சௌதர்சனியும் சக்திங்கிறார். சுதர்சன ஆழ்வானுடைய சக்தி மூலமாகத்தான் அது செய்கிறார். அதனால சுதர்சன சக்தின்னு சொல்றார். அந்த சுதர்சன சக்தியா பாதுகையே வழங்கிறது அப்படின்னா, சுதர்சன ஆழ்வான் எப்படி இருக்கார் அப்படிங்கிட்டா, சுதர்சன ஆழ்வான் இந்த ஆரங்கரங்கள்லாம் நல்ல பார்த்தமானாக்கே அதுல திருவடியும் பதிஞ்சிருப்பது போல இருக்கு சுதர்சன ஆழ்வான் இருக்காரு. அதே சமயத்துல பத்மரேகையும் அதுல இருக்கு, அதாவது தாமரை பூ மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு, அந்த ஆரங்கள் இதெல்லாம் பார்க்கறது திருவடி மாதிரி இருக்கு. பல பத்மபாஜம் சௌதரிசனி சக்தி அவைரே ஆகன், அந்த திருவடியும் திருவடியுடைய ரேகைகளும் பத்மத்தினுடைய ரேகையும் சுவர்சனாழ்வான் நடுவில் அந்த ஆரத்தில் இருக்கிறது நமக்கு தெரிகிறது. ஆக பாதுகா தேவிக்கு இது எங்கிருந்து வந்தது அப்படின்னா, அவளும் பத பத்மபாஜம் பரம் தாமரை போன்ற திருவடியை அவள் அடைந்திருக்காள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்த திருவடியில் எப்படி இருக்கு, பெரும்பாலுடைய திருவடியில் இருக்க முடியாத பத்மரேகை இருக்கேன், அதுவும் அதுல பதினஞ்சிருக்கு. அதோட கூட அவளுக்கு அந்த சுவர்சனாழ்வான் ஆரம் இருக்கிறையோ, அந்த சக்கர சங்கரேகை சக்கர ரேகை எல்லாம் திருவடியில் இருக்கிறது அல்லவா, அதனால சக்கர ரேகையும் திருவடியில இருக்கு. ஆக திருவடியில் இருக்க முடியாத சக்கர ரேகையாகிற சுதர்சன அதெல்லாம் கொண்டு பார்க்கிற காலத்துல திருவடிக்கும் அந்த சுவர்சனாழ்வானுக்கு உள்ள சக்தி திருவடிக்கும் இருக்கிறதுன்னு தெரிகிறது. அதனால வாசும் திருலோகியும் பத பத்மபாஜம் சௌதரிசனின் சக்தி அவை எம்பெருமான் சுதர்சன சக்தியை கொண்டு, அதாவது சுதர்சன அழ்வானை கொண்டு தேவாதர யுத்தங்கள் அதிர்களை மாய்த்து தேவர்களை காப்பது போல திருவடியாலே ரங்கநாதம் காப்பாற்றுகிறான். ரங்கநாதன் எப்பேற்பட்டவன், பரவியூக விவகார்த்த அர்ச்சான்னு சொல்லக்கூடியான வியூகங்கள் இருக்கோ இல்லையோ, அந்த வியூகங்களுடைய சமுதாயமாக ரங்கநாதன் இருக்கான் இல்லையா. அதையும் சொன்னார் அப்படின்னு கேட்டவனாக்க, பெருமாள் பிறரை காப்பாற்றுவதற்காக என்ன பண்ணார், என்ன வாசு பரவாசுதேவன் சங்கடன் பிரத்யுமன் அனிருத்தன் என்று மூன்று இருவங்களை எடுத்து காப்பாற்றுகிறான். அதுல ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் என்று சொல்லக்கூடியதான ஆறு குணங்களை கொண்டவன் வாசுதேவன். இந்த மூணு இருவத்துல ரெண்டு ரெண்டு குணங்களை பிரதானமாக கொண்டு அதனுடைய காரியத்தை உலகத்தை சம்பரிக்கிறது, சிருஷ்டிக்கிறது, பாதுகாக்கிறது, சாஸ்திரங்களை பிரகாசிக்கிறது, இந்த காரியங்களை இந்த மூன்று உருவம் கொடுத்து ரங்கநாதன் பண்ணுறான். அதனால இந்த மூன்று உருவங்களாக இருக்கக்கூடியதான ரங்கநாதன் இருக்கானே, அவனுடைய திருவடியங்களே இருக்கக்கூடியதான இந்த பாதுகை என்ன பண்றது, ரங்கநாதன் இருக்கிற திருவடியில் இருக்க முடியாத பத்மரேகையும் அதுகிட்ட பதிஞ்சிருக்கு, ரங்கநாதன் திருவடியில் இருக்க முடியாத சக்கர ரேகையும் அந்த பாதுகையில பதிஞ்சிருக்கு. அப்போ ரங்கநாதன் வந்து தேவிக்கிட்ட பாதியுடைய அனுபவத்தினால ஒரு மக்களும் காப்பாற்றப்படுது என்று சொல்லுகிறோமே, அது எப்படி காப்பாற்றுகிறது அப்படின்னு கேட்டவனாக்கே, தங்கிட்டையும் பெருமாள் காப்பாற்றுறதுக்காக சுதர்சன ஆழ்வான்தான பிரதானமா வச்சுட்டு இருக்கார். அந்த சுதர்சன ஆழ்வான் என்ன திருவடியிலையும் இருக்கார் இல்லையா, சக்கர ரேகை இருக்கு, அது பாதியிலையும் இருக்கு. ஆனால் சுதர்சன ஆழ்வானுடைய சக்தி ஏற்பட்டது மூன்று உலகங்களிலும் திருவடியில் வந்து விடக்கூடிய உள்ள மக்கள் அத்தனை பேரையும் அது காப்பாற்றுறது. ஆனா பாதுகையும் அதை காப்பாத்துறாள், பாதுகை என்ன காப்பாத்துறாள் அப்படிங்கிறாங்க, அந்த பாதுகையில் சுதர்சன சக்தி இருக்கு. ஏன்னா சுதர்சன ஆழ்வானுடைய ரேகையும் அதுல இருக்கு, ஆரங்களுடைய ரேகையும் பத்ம பெருமாளுடைய திருவடி நிரோகியும் இருக்கு, அது சுதர்சன ஆழ்வான்கிட்ட இருக்க முடியாத பத்மரேகையும் இதுல இருக்கு. அதனால சுதர்சன சக்தியாக இருந்து கொண்டு என்ன அந்த சக்தியினால தன்னிடம் வந்து விழுகின்ற அந்த பக்தர்கள் அனைவரையும் மூன்று உலகத்தினரையும் திருவிழோகத்தில் இருக்க முடியாத அனைவரையும் பாதுகாக்கிறது திருவடியில் இருக்க முடியாத பாதுகா தேவி. அதனால பெருமாளுக்கு பாதுகாப்பதற்கு முக்கியமாக இருக்கக்கூடியதான அந்த சுதர்சன சக்தி இருக்கு, அந்த சுதர்சன சக்தியா பாதுகா தேவி நீ விளங்குகிறாய் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேவியம். மத்தியே கிருஷா முரளிபோர் மணிபாதுகேத்வம் சந்திரிஷ்யதே சரசிஜாசனயா கிரஹீதம் ரூபாந்தரம் கிமபி ரங்க விஹார யோக்யம். ஸ்லோகம் 788. பத்தாசி கனகபங்கஜ கர்ணிகாயாம் மத்தியே கிருஷா முரளிபோர் மணிபாதுகேத்வம் சந்திரிஷ்யதே சரசிஜாசனயா கிரஹீதம் ரூபாந்தரம் கிமபி ரங்க விஹார யோக்யம். இந்த ஸ்லோகத்தில் பாதுகா தேவி மகாலட்சுமியால் எடுக்கப்பட்ட உருவம் போல இருக்கார். அது மகாலட்சுமியே பாதுகை உருவத்தை எடுத்துக்கொண்டு இருக்காளோன்னு சொல்லும்படியாக இருக்கிறார் பாதுகா தேவி நீ அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டவானா, பாதுகை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டவானா, சடாரி கவுத்து வச்சிருக்காரு பார்த்துட்டு இருக்கோம் கோவில்ல, தெரிஞ்சுதா அதை நிமித்து பாருங்க எப்படி இருக்குன்னு. நிமித்து பார்த்தா மேல அகந்தும் என்ன அடி சிறுத்தும் இருக்கும், அதை கவுத்து வச்சாக்க மேல் பாவம் சிறுத்தும் அடிபாகம் அகன்றும் இருக்கும். இந்த தாமரப்பூ இருக்க, தாமரப்பூல நல்ல காய் இருக்கு, கர்ணி காய் இருக்கு, மஞ்சளா இருக்கும், அதை எடுத்து தனியா பிச்சு பாருங்க. பிச்சு பார்த்தாக்க அது மேல அகன்றும் அடியில சிறுத்தும் இருக்கு. அதை கவுத்து வச்சுட்டாக்க, அது கவுத்து வச்சா எப்படி இருக்கோ அதே மாதிரி சீர்காழி இருக்கு, அது மேல பாதுகை இருக்கு இல்லையா. அதனால பாதுகை எது மேல இருக்கு அப்படின்னாக்க, தாமரை பூவில் இருக்கும் காய் மேல கர்ணி மேல அது மேல பாதுகா தேவி இருக்கான். மகாலட்சுமி எதுல இருக்கா அப்படின்னாக்க, மகாலட்சுமி தாமரை பூவில அந்த காய் இருக்க அந்த காலத்துல தான் அமர்ந்திருக்கா அவள். அதனால அவள் சரசிஞ்சு ஆசனம், தாமரை பூ ஆசனமாக உடையவள் இல்லையா. ஆக தாமரை பூ ஆசனமாக உடைய மகாலட்சுமியானவள் இந்த தாமரை பூவில அவருடைய ஆசனமாக, தாமரை பூவனுடைய காய் ஆசனமாக உடைய பாதுகா தேவியாக மாறிவிட்டாளாம். இப்போ என்ன ரெண்டு பேருக்கு ஒத்துமை என்ன அப்படின்னு கேட்டுமா, தாமரை பூ அவ்வளவு இருக்கா, இதுவும் தாமரை பூ காயில இதுவும் இருக்கு. அதே சமயத்துல மகாலட்சுமி எப்போதும் எம்பெருமானோடையே இருக்கா பெரியாமல் இல்லையா, அதே மாதிரி பாதுகா தேவியும் எம்பெருமானை விட்டு பெரியாமல் எப்போதும் எம்பெருமானோடையே இருக்கு. இதுவும் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அதே சமயத்துல மகாலட்சுமி அழகியாள், அழகியா இருக்கிறவாள் எப்படி இருப்பா பெண்கள் அப்படிங்கிறவனாக்க, இடை சிறுத்து இருக்கும் அவளுக்கெல்லாம், இடுப்பு சிறுத்து இருக்கும்னு அர்த்தம், இடை சிறுத்து இருக்கும் நடுபாகம் சிறுத்து இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி பாதுகா தேவி எப்படி இருக்கா அப்படிங்கிறவனாக்க, குயிலால் பக்கம் கொஞ்சம் அகன்று இருக்கு, அதை விட என்ன அகன்று இருக்கு, விரல்கள் இருக்க முடியாத பக்கம், நடுவில் உள்ளங்கால் பக்கம் நடுவில் இருக்க பாதுகையில அது எப்படி இருக்கு, சிறுத்து இருக்கு, இதுவும் இடை சிறுத்து இருக்கு. அதனால மகாலட்சுமி இடை சிறுத்து கர்ணிக்கு மேல பார்த்து, தாமரை பூ மேல கர்ணிக்கு மேல அமர்ந்து கொண்டு எம்பெருமானுடைய கூட இருக்கார் அல்லவா. இந்த மூணு அம்சத்தையும் வச்சுக்கிட்டு பார்த்துமானாக்க, பாதுகா தேவியும் எம்பெருமானோட கூடவே இருக்கு, அதுவும் இடை சிறுத்து இருக்கு, அதே சமயத்துல தாமரை பூவுடைய காய் மேல அமர்ந்து இருக்காள். அவர் இந்த மூணையும் வச்சு பாக காலத்தை எப்படி தோன்றது அப்படின்னு கேட்டுமானா, பாதுகா தேவியே, பாதுகா தேவி மகாலட்சுமியே பாதுகா தேவியுடைய உருவத்தை எடுத்துட்டு இருக்காளோ அப்படி சொல்லும்படியாக நீ இருக்கிறாய் அப்படின்னு. அனாவசியமா எதுக்காக பாதுகா தேவி மகாலட்சுமி பாதுகா தேவியுடைய உருவத்தை எதுக்காக எடுக்கணும்?